என்னை மறுபடி மறுபடி மறுபடி திரும்பிய பார்த்தாள். புன்முறுவலில் முறுவலில் முறுவலில் இருதயம். அவள் என்னை பார்த்த கணம் என் காற்றில் எங்கும் மனம். இனி நானும் நானும் காதல் கொண்டோரினம். அவள் பின்னே சென்றேன் தினம் நான் சொன்னேன் எந்த மனம். அவள் ஏற்றுக்கொண்டால் வாழ்வு காதல் வனம். மீண்டும் மீண்டும் அவளின் பின்னே காதல் கேட்டு அலைந்தேன் நானே. வார்த்தை ஏதும் புதிர்த்திடாமல் பார்வை ஒன்றில் சொன்னாலே. என்னை மறுபடி மறுபடி மறுபடி திரும்பிய பார்த்தாள். முருவன் முருவன் முருவன் நிறுதை நீர்த்தாள். என்னை மறுபடி மறுபடி மறுபடி திரும்பிய பார்த்தாள். முருவன் முருவன் முருவன் நிறுதை கொண்டு காதல் சொன்னால் காதை மூடிக்கொள்வாள் என்று மௌனம் கொண்டே சொன்னாரே. பூக்கள் தந்து காதல் சொன்னால் தூக்கி வீசி போவாள் என்று குப்பை கூடை தந்தானே. அவள் காலையிலே சென்ற சாலையிலே நான் மாலை தேயும் போதும் என் நின்றே. காற்றில் எங்கும் மனம். இனி நானும் நானும் காதல் கொண்டோரினம். அவள் பின்னே சென்றேன் தினம் நான் சொன்னேன் எந்த மனம். அவள் ஏற்றுக்கொண்டால் வாழ்வே காதல் வனம். எப்போதும் போல் தென்றல் இல்லை, எப்போதும் போல் சுவாசம் இல்லை, இன்றோ நேற்றை போல் இல்லை. எப்போதும் போல் பாடல் இல்லை, இப்போது அதில் அர்த்தம் கொள்ளை யாரும் விளக்கவில்லை. அவள் ஆடைகளில் உள்ள நிறம் தவிர என் பூமி எங்கும் வண்ணமேனில் காற்றில் எங்கும் மனம். இனி நானும் நானும் காதல் கொண்டோரினம். அவள் பின்னே சென்ற தினம் நான் சொன்னேன் எந்த மனம். அவள் ஏற்றுக்கொண்டால் வாழ்வே காதல் மனம்.